கடந்த வாரங்களை நாம் பார்த்து வருகிற காரியம், ஆண்டவருக்கென்று எந்தெந்த காரியங்களெல்லாம் நாம் பிரயாசத்தை காண்பிக்க முடியும், எந்தெந்த காரியங்களெல்லாம் நாம் பிரயாசத்தை காண்பிக்கலாம் என்று சொல்லி சில காரியங்களை நாம் பார்த்து வருகிறோம். வேணுமையா அப்படி நான் பார்த்து வரும்போது அன்னை ஜெபத்தில் பிரயாசத்தை காண்பிப்பது, வேத வசனத்தை வாசிப்பதில் பிரயாசத்தை காண்பிப்பது, பரிசுத்தமாய் வாழ்வதில் பிரயாசத்தை காண்பிப்பது, ஊழியம் செய்கிற காரியங்களை பிரயாசத்தை காண்பிப்பது. ஊழியம் செய்கிற காரியங்கள் சொன்னால் தேவனுக்கு ஊழியம் செய்தல், மனிதர்களுக்கு ஊழியம் செய்தல், சபைக்கு ஊழியம் செய்தல் என்று பார்த்தோம். அடுத்ததாக நான் பார்க்கும்பொழுது போ கடந்த வாரத்தில் கொடுக்கிற காரியத்தில் பிரயாசம் என்று சொல்லி பார்த்தோம். வேலுவையா கொடுக்கிற காரியத்தில் பிரயாசம், அதில் பிரயாசத்தை காண்பிக்க முடியும், காண்பிக்க வேண்டும் என்று சொன்ன பார்த்தோம். இந்த வாரமும் கொடுக்கிற காரியத்தில் பிரயாசத்தை பார்க்க போகிறோம். ஆனால் இந்த போன வாரம் நான் பார்த்தது தேவனுக்காக நான் கொடுக்கிற காரியங்களில் பிரயாசம். வேலுவையா தேவனுக்காக கொடுக்கிற காரியங்கள் பிரயாசம். இந்த வாரம் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் மனிதருக்கு கொடுக்குற காரியங்கள் பிரயாசம். இல்லையா யார் கொடுக்குற காரியங்களை? மனிதருக்கு கொடுக்குற காரியங்களை கொடுக்குற காரியத்தில் பிரயாசத்தை காண்பிக்க வேண்டும். ரெண்டு விதமாய் கொடுக்குற காரியங்கள் இருக்கிறது. ஒன்று ஆண்டவருக்கு கொடுக்கிறது, இல்லையா ஆண்டவர் வந்து நேரடியாக ஆண்டவர் கொடுக்கும். இன்னொன்று மறைமுகமாய் ஆண்டவர் கொடுப்பதுன்னு சொன்னால் எப்படின்னா வேறு வழியில் போய் அப்படி கொடுக்கணும்னு சொன்னால் மனிதர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும். எதற்கு அடையாளமானது, எதற்கு ஒப்பனையானதுன்னு சொன்னால் அது ஆண்டவருக்கு கொடுக்குற ஒரு காரியம். இல்லையா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் நான் பார்க்க போகிறோம். ஒரு மனிதனை குறித்து அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்று சொல்லி நான் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்னேலேயு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குரிய 9வது மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்னேலேயுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கொண்டு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்து எட்டியிருக்கிறது என்று அங்கே வந்த தூதன் கொர்னேலியிலிருந்து சொல்லுகிறான். இங்கே பார்க்கும்பொழுது இத்தாலியான ஒரு பட்டணம் இருக்கிறது. அவர் செசரியா என்கிறதான ஒரு பட்டணம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அங்கே யார் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு கொர்னேலேயும் என்கிறதான ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த கொர்னேலேயுங்கிறதான மனுஷன் எப்படிப்பட்டவனாய் இங்கே இருக்கிறான்னு வசனம் சொல்லி சொன்னால் அவன் முதலாவதாக தேவ பக்தி உள்ளவன், அது மாத்திரம் இல்லாமல் தன் வீட்டார் அனைவரோடு கூட அவன் தேவனுக்கு பயந்தவன். இன்னொரு ஒரு காரியத்தை கவனிக்க என்னன்னு சொன்னால் அவங்க வந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்கிறவன் என்று சொல்லி பார்க்கிறோம். லேலோயா எப்படிப்பட்டனா இருந்தால் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்கிறவனாக இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். லேலோயா இந்த விசுவாசிகள் நம்ம பார்க்க ஒரு காரியம் என்னன்னு சொன்ன தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், ஜனங்களுக்கு உதவி செய்கிறது, மக்களுக்கு உதவி செய்கிறது. ஹல்லேலூயா. இந்த கொர்நேலியு தான தர்மங்களை மிகுதியாய் செய்து வந்தான் என்று சொல்லி பார்க்கணும். தான தர்மம் செய்து வந்தான், மிகுதியாய் மிகுதியாய் செய்து வந்தான் என்று பார்க்கணும். அந்த தேவதூதன் வந்து அங்கே இறங்கி சொல்லும் பொழுது அந்த தேவதூதன் எதை சொல்லுவதற்கு மறக்கலை என்று சொன்னால், நீ செய்த தர்மங்களும் தேவனுடைய சமூகத்தில் நினைப்பூட்டுதலாக வந்து எட்டியிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் நினைக்கிறோம் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டோம்னு சொன்னோம்னா அது அப்படியே போயிடும், அது அப்படியே போயிடும், அதுக்கு வந்து பலன் வரவே வராது என்று சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் தேவன் சொன்ன வார்த்தையின்படி நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறோம் என்று சொன்னால், அந்த உதவி தேவனுடைய சமூகத்திற்கு உங்களை குறித்து நினைப்பூட்டுகிற காரியமே அங்கே இருக்கும். ஹல்லேலூயா. நினைப்பூட்டுகிற காரியமாய் அங்கே இருக்கும். ஆனால் கவனம் கவனிக்க வேண்டும், அவன் தேவனை ஆராதிக்கிறவனாக இருந்தான், ஜெபம் பண்ணுகிறவனாக இருந்தான், வீட்டார் அனைவரோடும் இந்த கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக இருந்தான். ஹல்லேலூயா. அதே சமயத்தில் அவன் மிகுந்த தர்மங்களை செய்கிறவனாக இருந்தான், ஏழைகளுக்கு அதிகமாக உதவி செய்கிறவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. இந்த காரியம் தேவனை அசைத்தது. இந்த காரியம் தேவனை அசைத்தது, ஆண்டு இருதயத்தை அசைத்தது. அப்போ இவனுக்கு ஏதாவது பண்ண வேண்டும். என்னை நோக்கி கூப்பிடுகிறான், எனக்கு என்ன செய்கிறான், எனக்கு பயப்படுகிறான். அது மாத்திரம் இல்லாமல் மற்ற ஜனங்களுக்கு என்ன செய்கிறான், உதவி செய்கிறான். மற்ற ஜனங்களுக்கு உதவுகிற மனப்பான்மை என்பது அது வந்து தேவனுடைய மனப்பான்மை, அதை விசுவாசம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு உதவுகிற குணம் அது யாருக்குரிய குணம் என்று சொன்னால் அது தேவனுக்குரிய குணம். ஹல்லேலூயா. நீங்கள் மற்றவர்கள் உதவுகிறீர்கள் சொன்னால் தேவனுடைய மனப்பான்மை, தேவனுக்குள்ளே உள்ள குணம் அது உங்களுக்குள் இருக்கிறது என்று அர்த்தம். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் தேவன் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு உதவி செய்துதான் நாங்கள் பழகியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உருவாக்குறது மாத்திரம் அந்த உலகத்தை, இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் அதை உருவாக்குறது மாத்திரமல்ல, நாங்கள் அவனை கவனிக்க வேண்டும், அது எல்லாவற்றையும் எப்படி பராமரிக்க வேண்டும், அது ஒவ்வொன்றுக்கும் எப்படி உதவி செய்ய வேண்டும், ஏற்ற நேரங்களில் அவருடைய தேவையெல்லாம் எப்படி சந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டு எல்லாருடைய தேவை குறித்து விசாரிக்கிறவராய் ஆண்டவர்கள். ஹல்லேலூயா. மனிதனுடைய தேவைகளை மாத்திரமல்ல, எல்லாம் கவனாக வரும், மனிதனுடைய தேவைகளை மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் எது என்னென்ன ஜீவராசி இருக்குது, எங்கெங்கே இருக்கிறதோ, ஆகாயத்தில் பறக்கிற, பூமியில் இருக்கிற, பூமி கீழே இருக்கிறவைகள், கண்ணுக்கு தெரிகிற காரியங்கள், கண்ணுக்கு தெரியாதவைகள் எல்லாவற்றையும் விசாரிக்கிறதுக்கு ஆனது உதவுகிற குணமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டு படைச்சிட்டு அப்படி விடுகிறது இல்லை, அப்படி அப்படி படைச்சிட்டு விடுகிறது. வசனம் சொல்கிறது காகங்களை போஷிக்கிறது ஆண்டவர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. காகங்களை போஷிக்கிறது யாரு, ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த காரியம் எல்லாத்தையும் உடுத்து வைக்கிறவர், இந்த பூக்களை எல்லாம் உடுத்து வைக்கிறவர் தான் வசதி சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவைகளே இவ்விதமாய் உடுத்து வைத்தால், அவைகளே இவ்விதமாய் காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகளே இவ்விதமாய் உடுத்து வைத்தால், அப்போ அவைகளை உடுத்து வைக்கிற ஆண்டவர், காட்டு புஷ்பங்களையும் உடுத்து வைக்கிற ஆண்டவர், உடுத்து வைக்கிறவர்னா அவைகளுக்கும் ட்ரெஸ் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆடைகளை கொடுக்கிறார், அவைகளை அலங்கரிக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். அப்போ இதெல்லாம் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், தேவனுக்குள் இருக்கிற ஈகை குணம், உதவுகிறதா ஒரு மனப்பான்மை, உதவுகிறதா ஒரு மனப்பான்மை. எதை சொல்ல வருகிறேன், நீங்கள் உதவுகிறவர்களாக இருந்தால், நீங்கள் மற்றவர்கள் உதவி செய்கிற அந்த குணம் இருந்தால், அது யாருக்குள் உள்ள அந்த ஈகை குணம் என்று சொன்னால் ஆண்டவருக்குள் இருக்கிற ஈகை குணம் என்று சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் நினச்சிக்கலாம், உதவி செய்ய முடியும், இந்த ஆண்டுகளில் உள்ள குணம் எனக்குள்ளே இருக்குது, சந்தோஷப்பட வேண்டிய காரியம். ஹல்லேலூயா. ஒரு உதவி செய்யும் பொழுது அது ஆண்டவர்களில் உள்ள ஒரு குணம், கடவுளுக்குள் இருக்கிற ஒரு குணம், அந்த குணம் எனக்குள் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் சந்தோஷப்பட்டுக் கொள்ளலாம். அல்லேலூயா. இந்த குணம், இந்த காரியம் உங்களுக்கு நினைப்பூட்டுதலாய், உங்களை பற்றி இந்த காரியங்கள் ஆண்டவர் நினைத்து வைக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்யும்? நினைத்து வைக்கும். ஏன்னா அவசியம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு இடத்துல வாசிக்கும் போது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லப்படுது. இந்த சிறுமைப்பட்டவன் என்று சொன்னால் ஏழைகள் என்று அர்த்தம். அல்லேலூயா. வசந்தபடி சிறுமைப்பட்டவர்கள் என்று சொன்னால் ஏழைகள். இந்த ஏழைகள் மேலே, கஷ்டப்படுகிறவர்கள் மேலே சிந்தை உள்ளவன், நல்ல கவனமாக கவனிக்க வேண்டும், வசந்த கவனமாக கவனிக்கணும். சிறுமைப்பட்டவர்கள் சிந்தை உள்ளவன், அவர்களை நினைக்கிறவன். ஏன் ஆண்டவர் நினைக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. ஏழைகளை நினைக்கிற ஆண்டவர். நினைக்கிறது என்பது சிந்தையாக இருப்பது என்பது வித்தியாசமான காரியம். இதில் எப்படியா உதவி செய்யணுமே, உங்களுக்கு கஷ்டப்படுறாங்களே, நமக்கு தெரியும். அல்லேலூயா. நம்ம ஒன்றே தெரியும், உங்களுக்கு கஷ்டப்படுறாங்களே, இப்போ நம்ம கையில் இருக்கிறத கொடுத்து உதவி செய்யலாம். சிந்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்குள்ள எல்லாத்தையும் கொடுத்து நீ கஷ்டப்பட்டு சொல்லுங்கள். உனக்குள்ள எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க நல்லா இருக்கட்டும், நீ கஷ்டப்படு அப்படிங்கிறது இல்லை. அசன் சொல்லப்படுது சமநிலை பிரமாணம். சமநிலை பிரமாணம் என்று சொன்னால் நீயும் நல்லா இருக்கணும், மற்றவர்களும் நல்லா இருக்க வேண்டும். நீ நல்லா இல்லாமல் எல்லாவற்றையும் நீ கொடுத்து அவங்க கொடுத்து அவங்க நல்லா வச்சு நீ கஷ்டப்படுற காரியம் அப்படியாண்ட சொல்லலை. அல்லேலூயா. எல்லாத்தையும் கொடுத்து நீ கஷ்டப்படணும், நீ வேதனைப்படணும் அப்படி சொல்லலை. அல்லேலூயா. வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு இடத்துல போல் எழுதியிருக்க, சமநிலை உண்டாயிருக்கும்படியாகவே. சமநிலைன்னு சொன்னால் நீங்களும் நல்லா இருக்க வேண்டும், மற்றவர்களும் நல்லா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருத்தர் கஷ்டமான சொன்னால் நல்ல கவனம் கவனிக்க வேண்டும். சிந்தை உள்ளவன் பாக்கியவான். சிறுமைப்பட்டவன் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என் நான் அழகாக இருக்கிறேன். அப்போ ஏழைகள் மேலே, கஷ்டப்படுகிறவன் மேலே என்ன இருக்க வேண்டும்னு சொன்னால் ஒரு கண்ணு இருக்கணும், ஒரு கண்ணு இருக்க வேண்டும். அப்படிப்பட்டதான ஒரு குணம் தான் யாருக்குள் இருந்தது என்று சொன்னால் அந்த கொர்நேலியுங்கிற அந்த மனுஷனுக்குள்ள இருந்தது. அல்லேலூயா. அந்த கொர்நேலிய மனுஷன் அப்படி செய்ய செய்ய அவனை குறித்து, அவனை குறித்து நினைப்பூட்டுதல் எல்லாம் தேவனை சமூகத்தில் எட்டும் பொழுது இந்த கொர்நேலியுக்கு எதையாவது செய்ய வேண்டும், முக்கியமான ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும். அல்லேலூயா. முக்கியமான காரியத்தில் அவனை ஆசீர்வதிக்க வேண்டும், முக்கியமான அதி முக்கியமான காரியத்தில் அவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டு ஒரு தேவதூதனை அங்கே அனுப்புகிறார். அல்லேலூயா. அந்த நாட்களில் என்ன ஒரு அவனுக்குள்ள இருந்த ஒரே ஒரு குறை, ஒரே ஒரு காரணமாக ஒரு குறை இருந்தான், ரட்சிப்பின் வழியை அவன் அறியாமல் இருந்தான். எது அறியாமல் இருந்தான்? ரட்சிப்பின் வழியை. ரட்சிப்பின் வழி என்று சொன்னால் பல ராஜ்யத்திற்கு போவதற்கு என்ன வழி என்பதை அவன் அறியாமல் இருந்தான். அதை குறித்து ஒரு தெளிவில்லாமல் இருந்தான். அந்த நாட்களில் தான் சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷம் திரளாய் அதிகமாய் பரவி கொண்டிருந்தது உலகத்தில். அல்லேலூயா. ஆண்டவர் சீசர்களை குறித்து அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் தனி நாமத்தை குறித்து பிரசங்கம் பண்ணு அங்கே போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டு அனுப்பியிருந்தார். அப்படி இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே அதிகமாய் அங்கே எல்லா இடங்களும் பிரசங்கப்பட்டு வருகிறது. ரட்சிப்பின் வழி எல்லா இடங்களும் பிரசங்கப்பட்டு வருகிறது. அந்த காலகட்டங்களில் தான் இந்த கொர்நேலியும் அங்கே இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ தான் அந்த தேவன் சொல்லுகிறான், பேதுரு என்கிறதால ஒரு மனுஷனை உன் வீட்டுக்கு வரும்படி என்ன செய்ய, ஆட்கள் அனுப்பு. பேதுரு இந்த இடத்துல இருக்கிறான், இந்த இடத்துல இருக்கிறான், இந்த வீட்டில் இருக்கிறான், அவனை உன் வீட்டுக்கு வர சொல்லி என்ன செய்ய, ரெண்டு பேரை சில பேரை அனுப்பு. அவன் உன் வீட்டுக்கு வந்த பின்னாடி நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன சொல்லுவான், அவனுக்கு சொல்லுவான். அல்லேலூயா. இப்படி சொன்ன உடனே பேதுரு அனுப்புகிறான் இந்த கொர்நேலியு. பேதுரு வந்து தேவன் ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகளை அவனுடைய வீட்டில் பிரசங்கித்து கொண்டு இருக்கும்போது, எல்லாம் கவனமாக கவனிக்கும், ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகளை அவனையே பிரசங்கித்து கொண்டு இருக்கும்போது பரிசுத்த ஆவியான கொர்நேலியின் மேல் இறங்குகிறார், கொர்நேலியை வீட்டு மேல் இறங்குகிறார். அது மாத்திரம் கொர்நேலி பேதுரு வருகிறான்னு சொல்லி அநேக சொந்தக்காரர்களையும் அவன் தெரிந்த எல்லா அறிமுகமானவர்களையும் அவன் வீட்டுக்கு வர வைத்திருந்தான். வசனத்துக்கிட்ட எல்லாரு மேலும் பரிசுத்தாவில் இறங்கினார். அங்கே எல்லாரும் அந்நிய பாஷை பேசினார்கள் என்று பாருங்கள். அப்ப இந்த காரியம் இந்த ஒரு அவசியமான காரியம், ரட்சிக்கிறது அவசியமான காரியம், பரிசுத்தாவி என்பது அவசியமான ஒரு காரியம். இந்த காரியம் அவனுக்கு குறையா இருந்தது. லேலுவியா, இந்த காரியம் அவனுக்கு எப்படி இருந்தது? குறையா இருந்தது. இந்த காரியத்தில் அவனை நிறைவுள்ளவன் ஆக்க வேண்டும். ஜெபிக்கிற காரியம் ஒழுங்காக இருந்தான், வசனத்தில் எப்பொழுதும் ஜெபமணி கொண்டிருந்தான் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கேன். லேலுவியா, எப்பொழுதும் ஜெபமணி கொண்டிருந்தான், அவனுக்கு பயந்திருந்தான். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு காரியத்தில் குறைவாக இருக்கிறான் என்று சொல்லி அவனை நிறைவாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டு நினைப்பதற்கு அவனை ஜெபம் மாத்திரமல்ல, அவன் தேவனுக்கு பயந்த காரியம் மாத்திரமல்ல, அவன் மற்றவர்களுக்கு தானம் செய்த தர்மங்களும் தேவனுக்கு நினைவு கூடுதலாக அவருடைய சமூகத்தில் போய் எட்டியிருக்கா. எதற்கு சொல்ல ஒரு விசுவாசிகளுக்கு, நீங்கள் செய்கிற காரியங்கள் நல்லா கவனிக்கிறீங்க, செய்கிற காரியங்கள் நீங்கள் மற்றும் உதவி செய்யும் பொழுது உங்களுக்கு நினைவு கூட்டுதலாக, உங்களை பற்றி நினைப்பதற்கு, உங்கள் காரியத்தை விசாரிப்பதற்கு, உங்களுக்கு அதி முக்கியமான காரியத்தை தருவதற்கு அது நினைவு கூட்டுதலாக தேவ சமூகத்தில் எட்டியிருக்கும். லேலுவியா, எப்படி குறைநிலை எல்லா ஆவிக்குரியதான வெறுமையும் ஆவிக்குரிய வெறுமைகள் எல்லாம் ஆண்டவர் எப்படி நிறைவேற்றினாரோ அதே போல ஆண்டவர் உங்களுடைய குறைகளையும், அது ஆவிக்குரிய குறையாக சரி, அது மாம்சக்குறையாக இருந்தாலும் சரி, அவருடைய வீட்டில் எந்த குறையாக சரி, ஆண்டவர் உங்களுடைய குறைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவதற்கு இந்த காரியங்கள் எல்லாம் ஏதுவானதாக இருக்கும். லேலுவியா, ஏதுவானதாய் இருக்கும். ஆண்டவர் அழகாய் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார், இறங்குகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வாசிப்போம். 5 தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் மத்தேயு 5:7 சொல்லப்பட்டிருக்கிறது, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க ஒரு காரியத்திற்காக இரக்கத்திற்காக கெஞ்சுகிறீர்கள், விசுவாசி கவனிகள், நீங்க ஒரு காரியத்திற்காக ஆண்டவரை கெஞ்சுகிறீர்கள், ஆண்டவரே எனக்கு இறங்கும் இறங்கும் இறங்கும் இறங்கும் இறங்கும் இறங்கும் என்று சொல்லி. லேலுவியா, ஆண்டவர் அழகா சொல்லியிருக்கிறார், யாருக்கு இரக்கம் காண்பிக்கப்படும் என்று அழகா சொல்லியிருக்கிறார். லேலுவியா, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் காட்டுகிறவர்கள் பாக்கியவான்கள். லேலுவியா, அவர்களுக்கு தான் என்ன கிடைக்குமா? இரக்கம் கிடைக்கும். லேலுவியா, மற்றவருடைய கஷ்டங்களை பார்த்து, மற்றவருடைய கண்ணீரை பார்த்து கொஞ்சமும் இரக்கம் காட்ட முடியாதவர்கள், லேலுவியா, தேவனிடத்திலிருந்து எவ்விதத்திலும் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது என்று சொல்ல வேண்டும். இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. லேலுவியா, இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் ஒரு கூட ஜனங்களுடைய காரியம் எவ்வளவு பரிதாபம் முடிந்தது என்று சொன்னால் கவனப்படுகிற எழுந்து வாசிக்கும் மத்த 25 34 சொல்லப்பட்டிருக்கிறது, மத்த 25:34. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்கிற ஒரு காரியம் இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ராஜ்யம் சொன்னால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்க ஒரு காரியம். அங்க சொல்லுகிறார், பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்ப நீதிமன் என்ன சொல்றாங்க, அப்பொழுது நீதிமன்கள் அவருக்கு பிரயோத்தனமாக, அவருக்கு சொன்னா இயேசுக்கு பிரயோத்தனமாக, ஆண்டவரே நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம். நல்லா கவனமான விசுவாசிகள், எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரத்தை கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதிகிரமாக, மிகவும் சிறியவராகிய, மிகவும் சிறியவராகிய, சிறியவராக மிகவும் ஏழைகளாகிய, மிகவும் கஷ்டப்படுகிறவர்களாகிய, அப்படி சொன்னா வஸ்திரம் இல்லாதவர்களாகிய, சாப்பாடு இல்லாதவர்களாகிய, தண்ணி இல்லாதவர்களாகிய, நல்லா கவனம் கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படிப்பட்டவர்கள், சிறியவராகிய என் சகோதரர்களான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ, ஆண்டவர் சொல்கிறார் இயேசு, அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்பார் என்று சொல்லப்பட்ட இயேசுடைய வார்த்தை பார்க்க வேண்டும். நான் பசி இல்லாமல் இருந்தேன், நான் பசியோடு இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க, தாகத்தோடு இருந்தேன், எனக்கு தண்ணி கொடுத்தீங்க, வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். லேலுவையா. ஆண்டு வந்து எல்லாம் வந்து ஆழமாய் பார்க்க வேண்டும், உணர்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டு வார்த்தைகளை வியாதியஸ்தராக இருந்தேன், என்னை நீங்கள் பார்க்க வந்தீங்க, உங்களுக்கு நான் ரொம்ப அந்நியனை போல தெரிந்தேன், அந்நியனை போல தெரிந்தேன், உங்கள் சொந்தக்காரன் போல தெரியலை. லேலுவையா. ஆனால் என்ன செய்யுங்க, சேர்த்து கொண்டீங்க. லேலுவையா. அப்படி சொல்லும்போது மக்கள் சொல்கிறாங்க, ஆண்டு இப்படி சொல்கிறாங்க, இதெல்லாம் நாங்கள் எப்போ உங்களுக்கு நாங்கள் செஞ்சோம். லேலுவையா. இதெல்லாம் நாங்கள் எப்போ செஞ்சோம், எப்போ எங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் வந்தீங்க, எப்போ தாகத்தில் வந்து தண்ணி கொடுத்தோம், எப்போ வஸ்திரம் இல்லாமல் வந்து நாங்கள் உங்களுக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்போ நீங்கள் வியாதியாக இருந்தீங்க, ஆண்டு வரை நாங்கள் உங்களை பார்க்க வந்தோம். அப்போ ஆண்டு சொல்லுகிறார், இந்த ஏழைகள் அப்படியெல்லாம் இருக்கும்போது, ஒரு ஏழை வஸ்திரம் இல்லாமல் இருக்கும்பொழுது அவருடைய வஸ்திரத்தை கொடுத்தீர்கள், பணம் இல்லாமல் இருக்கும்போது பணம் கொடுத்தீர்கள், சாப்பாடு இல்லாமல் சாப்பாடு கொடுத்தீர்கள். லேலுவையா. அவன் ஒரு அந்நியனை போல தெரிந்தான், ஆனால் அவன் என்ன செய்ய சேர்த்து அவன் என்ன செய்ய உதவி செய்தீர்கள். இதெல்லாம் நீ அவனுக்கு செய்யலை. லேலுவையா. ஆண்டு சொல்லியிருக்கிறார், அதெல்லாம் யாரும் செஞ்சிருக்கிறீங்க, எனக்கே செய்திருக்கிறீர்கள், எனக்கே செய்திருக்கிறீர்கள். என்ன சொல்ற, இது இரக்கம் காட்டினவர்கள். லேலுவையா. இவர்கள் யாரு, இரக்கம் காட்டினவர்கள். அவர்களுக்கு ஆண்டவர் இரக்கம் காட்டினார். எங்கே காட்டினார், ராஜ்யத்தை கொடுத்தார், பல்லவ ராஜ்யத்தை அவர்களுக்கு கொடுத்தார். இரக்கம் காட்டாதவர்கள் அங்கே வருகிறார்கள். கவனம் கவனிங்க, பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. 42வது வசனம், தாகமாக இருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை, அந்நியனாக இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை, வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை, வியாதி உள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை, நீங்கள் என்னை பார்க்க வரவில்லை. அப்பொழுது இந்த ஜனங்கள் சொல்கிறாங்க, அவருக்கு பிரதிநிதிமாக, ஆண்டவரே உம்மை பசி உள்ளவராகவும் தாகம் உள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாது இருந்தோம். நல்ல காண கவனியம், அந்த வார்த்தை வசனம் கீழே கோடிட்டு பார்க்க வேண்டும். எப்பொழுது உதவி செய்யாதிருந்தோம், எப்பொழுது உதவி செய்யாமல் இருந்தோம் என்ன கேட்கிறாங்க. பாண்டவர் சொல்லுகிறார், அங்கே பல கவனிக்கிறார், அப்பொழுது அவர் உங்களுக்கு பிரயோஜனமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ, மிகவும் சிறியரில் சிறியவராகிய இவர்களில் எவர்களுக்கு எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். லேலுவையா. லேலுவையா. இயேசு கிறிஸ்து இதை சொல்லும் பொழுது அங்கே நிறைய ஏழைகள் இருக்கிறார்கள். இதை பிரசங்கம் பண்ணும்போது, இதை ஜனங்களுக்கு சொல்லும்போது அங்கே நிறைய ஏழைகள் இருக்கிறார்கள். அதனால தான் இந்த சிறியரில் என்று சொல்லி கை காமிச்சு அவங்க சொல்லியிருக்கிறார். இந்த சிறியர் சொன்னால் வஸ்திரம் இல்லாதவர்கள், ஆகாரம் இல்லாதவர்கள், தண்ணி கஷ்டப்படுகிறவர்கள், அந்நியர்கள் வியாதிப்பட்டவர்கள் காவல் அடைக்கப்பட்டிருக்கிறவர்கள் எல்லாம் அங்கே இருந்ததுனால அவர் பார்த்து இந்த செய்தி யாருக்கு எதை செய்யலையோ அதை நீங்கள் எனக்கே செய்ய லேலுவியா லேலுவியா. அப்போ என்ன செய்யும் வசந்தபடி இரக்கம் காட்டுகிறவர்கள் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவன் என்ன செய்யப்படும் என்ன செய்ய அவங்களை என்ன காண்பிக்கணுமா இரக்கம் காண்பிக்கப்படும். லேலுவியா நீங்கள் இறங்க வேண்டும் என்று சொன்னால் விசுவாசியில் கவனமாக எடுக்கணும். உங்களுக்கு ஆண்டு இரக்கம் காண்பிக்க வேண்டும் இல்லைன்னா வேற எங்கேயா நீங்கள் போகும்போது அங்கே உங்களுக்கு இரக்கம் கிடைக்க வேண்டும் சொன்னால் நீங்கள் முதலாவதாக இரக்கம் உள்ளவராக இருக்க வேண்டும். லேலுவியா எப்படி இருக்கணும் இரக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் இரக்கம் காண்பிக்க வேண்டும். லேலுவியா அநேக காரியங்கள் இருக்கிறது அநேக காரியங்கள் இருக்கிறது இருந்து வாசிப்போம். அது மாத்திரம் இல்லாமல் ஏழைக்கு இறங்குகிறவன் ஒரு முக்கியமான காரியத்தை செய்கிறான். எடுத்து வாசிப்போம் நீதிமொழி 19:17. நீதிமொழிகள் 19:17 யார வாசிக்கும் ஏழைக்கு இறங்குகிறவன் அது சொன்னா இரக்கம் காட்டுகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லேலுவியா இப்போ ஏழைக்கு இறங்கும் போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் ஏழைக்கு இறங்கும் போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் சொன்னால் அல்ல கவனா கவனிங்க ஏன்னா நீங்கள் கர்த்தருக்கு என்ன செய்கிறீங்க கடன் கொடுக்கிறீர்கள். லேலுவியா கர்த்தர் என்ன செய்கிறீங்க கடன் கொடுக்கிறீர்கள். வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் கொடுத்ததை அவன் திரும்ப கொடுப்பான். லேலுவியா நீங்கள் கொடுக்கிறது யான் என்ன செய்வார் திரும்ப கொடுப்பான். ஆண்டு ஒரு நாள் கொடுக்காமல் இருக்க போறதில்லை ஒரு நாள் கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க. ஆண்டு கடன் பட்டால் மனுஷன் தான் கடன் கொண்டு கொடுக்காமல் இருப்பான். லேலுவியா ஆனால் ஆண்டு என்ன செய்வார் அதுக்கு கொடுக்காமல் இருக்கவே மாட்டான். நல்லா கவனம் கவனிக்க வேண்டும். ஏழைக்கு இறங்குகிறவன் யாரும் கடன் கொடுக்குறான் இந்த உலகத்தை உண்டாக்கினர் கடன் கொடுக்குறான். லேலுவியா அவரோட கடன் படுறார் நல்லா கவனம் கவனிக்க வேண்டும். இந்த சர்வ வல்லமை உள்ளவர் சர்வ வல்லமை உள்ளவர் இந்த உலகத்தை உண்டாக்கினவர் உங்களுக்கு பணத்தை கொடுக்கிறவர் உங்களுக்கு பொருளை கொடுக்கிறவர் உங்களுக்கு வஸ்திரங்களை கொடுக்கிறவர் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் சர்வ வல்லமையில் ஆண்டவர் உங்களுக்கு எப்போ கடன் படுகிறார் என்று சொன்னால் நீங்கள் மற்றவங்களுக்கு ஏழைக்கு கொடுக்கும் ஏழைக்கு இறங்கும் போது ஏழைக்கு உதவி செய்யும் போது நீங்கள் யாருக்கு கடன் கொடுக்குற பெரிய பணக்காராக இருந்தால் கடவுளையும் கொடுக்குற பெரிய பணக்காரனாய் ஆக்கி கொடுக்குறீங்க அதான் லேலுவியா. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு கடன் வாங்குறதா தான் மாறிட்டார் உங்களுக்கு உண்மைதாக அவர் ஏழையாக மாறுறாரு. லேலுவியா நான் காணா கவனிக்க வேண்டும். ஆனால் வசதி சொல்லப்படுறது அவர் உண்மையுள்ளதாக இருக்கிறதுனாலே அவர் நீங்கள் கொடுத்ததை அவர் திருமணம் செய்வார் கொடுத்து விடுவார். லேலுவியா திருமணம் செய்வார் கொடுத்து விடுவார் என்பதை விசுவாசிகள் தெல்ல தெளிவாய் வந்து கொடுத்து கொள்ள வேண்டும். லேலுவியா லேலுவியா அவன் கொடுக்குற காரியங்களில் இந்த விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இரக்கம் காண்பிக்கிறவர்களை கண்டிப்பாக செய்யணும் இருக்க வேண்டும். லேலுவியா எடுத்து வாசிப்போம். அது மாத்திரம் இல்லாமல் சங்கீதம் 112:9 சங்கீதம் 112:9 வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் அவனுடைய கொம்புதான் மகிமையாய் உயர்த்தப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். லேலுயா வாரி இறைத்தான் வாரி இறைக்கிறது இருந்தால் லேலுயா இருந்தால் வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அவனுடைய கொம்பு என்ன செய்யப்படும் மகிமையாய் உயர்த்தப்படும். அவனுடைய அவனைத்தான் கத்துற ஆசிரியர்கள் உயர்ந்த இடங்கள் அவன்தான் ஆண்டவர் வைப்பார் உயர்ந்த இடங்கள் அவன்தான் செய்ய போறார் ஆண்டவர் வைப்பார் உதவி செய்கிறவன் உதவி செய்கிறவன். லேலுயா இப்படிப்பட்ட காரியங்களிலே இந்த விசுவாசிகள் வளர வேண்டும். அது ஐந்தாவது வசனத்தை வாசிங்க. அதே சங்கீதத்தில் இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லுவா. இறக்க வைத்து என்ன செய்யணும்? கடன் கொடுக்க வேண்டும். விசுவாசம் என்ன செய்யணும்? காரியங்களில் கவனமாக இருக்க வேண்டும். லேலுயா, இறங்கி கடன் கொடுக்கிறது. சில பேர் எல்லாத்தையும் கைநீட்டு கைநீட்டு நல்லா கொடுக்குற காரியங்களும் ஒரு ஞானம் இருக்க வேண்டும், விசுவாசி. லேலுயா, ஏன்னா இதுக்கு மேலே ஒரு வசனம் இருக்கிறது, அந்த வசத்தை வாசித்துக்குவோம். யாக்கோபு 4:4. யாக்கோபு 4:17. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமா இருக்கும். விசுவாசிக்க, ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி வசந்த வாசத்தை இறங்கி கடன் கொடுத்து தன் காரியம் நியாயமானது நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். லேலுயா. அப்போ இறங்கி கடன் கொடுக்க வேண்டும் வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரம் இல்லாமல் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு என்ன என்ன எப்படி இருக்கும்? பாவமாகும் என்று சொல்லப்பட்டது. லேலுயா. அப்போ நமக்கு நன்மை செய்ய தெரிகிறது, வசனம் சொல்லுகிறது, இறங்கி கடன் கொடுக்க வேண்டும் என்று வசனம் நமக்கு போதிக்கிறது. லேலுயா. இன்னொரு இடத்துல சொல்லப்படுகிறது, உடத்துல கேட்கிறவனுக்கு கொடு, உடத்துல கேட்கிறவனுக்கு கொடு. லேலுயா. இந்த விசுவாசியில் கொடுக்குற காரியங்கள் நம்ம ஞானம் உள்ளதாக இருக்க வேண்டும், கொடுக்குற விஷயத்தில் ஞானம் இருக்க வேண்டும். லேலுயா. ஏன்னா சில பேர் வந்து நிறைய பேர் நான் பார்த்துருக்கும் போது வீணான காரியங்களுக்கு, வெட்டியான காரியங்களுக்கு ஓயாமல் வந்து செய்வாங்க, அவங்க கையை கேட்பாங்க. லேலுயா. அவன்கிட்ட கொடுத்தா அந்த காசு எங்கே போகும்? ஒதுங்க சாப்பிட்டு போயிடும். இல்லைன்னா வேறு காரியங்களுக்கு, தவறான காரியங்களுக்கு போய்விடும். சில பேர் கொடுத்தீங்கன்னா வெத்தலை பாக்கு வாங்குறதுக்கு போய்விடும். அது நன்றாக தெரியும், இது இந்த பணத்தை வந்து இவன்கிட்ட கொடுத்தா இங்கே போகும் அப்படின்னு தெரிஞ்சா. லேலுயா. உடனே உள்ளதில் கேட்குறவனுக்கு கொடு அப்படின்னு ஆளை சொல்லியிருக்காரு. அப்புறம் மனுஷன் இப்படிப்பட்ட ஆளுகளுக்கும் கொடுக்க வேணும்னு சொல்லி போயிருக்கார். லேலுயா. நமக்காய் உண்மையிலே கஷ்டப்படுகிறவங்க நமக்கு நல்லா தெரியும், நமக்கு நன்றா தெரியும். அப்படிப்பட்டவர்கள் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும்? நான் கொடுக்க வேண்டும். உடனே கேட்குற எவனுக்கும் கொடு என்று சொன்னால் தந்தை கண்டிப்பாக என்ன செய்யணும்? யார் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு கேட்டாலும் செய்யணும், கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். இறங்கி கடன் கொடுத்து, இறங்கி கடன் கொடுத்து, இரக்கம் இரக்கம் வைத்து கடன் கொடுத்து தன் காரியம் நியாயமானது நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். நீ கடன் கொடுத்த நீ பாக்கியவான். லேலுயா. நீ கடன் கொடுத்தா தேவனுடைய பார்வையிலே இவர் பாக்கியவான் என்பதை நீ மறந்துடக்கூடாது. லேலுயா. நீ மறந்துடவே கூடாது. கடன் கொடுக்கறதுனால ஒரு இவருடைய ஆசீர்வாதம் இருக்குது என்பதை வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. லேலுயா. நீ கடன் கொடுத்தா பாக்கியவான். இறங்கி கடன் கொடுத்து கால நியாயமான நடப்பித்து நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக விசுவாசி என்ன செய்யணும்? இரக்கம் காண்பிக்கிறவராக இருக்க வேண்டும். இரக்கம் காண்பிக்கிற விஷயத்தில் விசுவாசிகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். லேலுயா. ரொம்ப கவனமாய் இருக்க வேண்டும். என்று சொன்னால் இரக்கம் காண்பிக்கிற விஷயத்தில் ஆண்டவரை ஆராதிக்கிறதா இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, சில பேர்கிட்ட வந்து சில என்ன செஞ்சாலும் நீங்கள் சில பேர் கடன் கொடுத்துருக்கலாம், உங்களுக்குள்ளே சில பேர் கடன் கொடுத்துருக்கலாம். லேலுயா. இப்போ நான் ஜோசுவாவில் நான் கடன் கொடுத்துருக்கேன்னா ஜோசுவாவோட நிலைமை எனக்கு எல்லாம் தெரியுது. அவன் என்ன இல்லை, அவன் என்ன இல்லை, பணம் இல்லை, அவன் நிலைமை நல்லா தெரியுது. ஆனால் ஏன் நிலைமை அவனை காலத்தில் பெரிய மோசமாக இருக்கு. லேலுயா. ஏன் நிலைமை அவனை காலத்தில் ரொம்ப மோசமாக இருக்கு. ஒரு ஒரு உதாரணம் சொல்ல வருகிறேன். லேலுயா. என் நிலைமையில பெருசா பார்த்து அவன்கிட்ட அவனுக்கு சொல்லி சொல்லி பார்க்குறாங்க, இல்லை இந்த பணம் இல்லை அது இல்லை பெரிய ஒன்றும் பண்ண முடியல பார்ப்போம் பார்ப்போம்னு சொன்னால், அப்படி அவனுடைய வார்த்தை நான் கேட்ட பின்பதாகவும் என்னுடைய கஷ்டத்தை பெருசாக பார்த்து இல்லை நீ எனக்கு வந்து நீ கண்டிப்பாக நீ பணத்தை தந்தே ஆகணும் யார்ட்டது வாங்கி தரணும் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன இல்லை இரக்கம் காட்டுகிறது இல்லை. வசனம் சொல்லுகிறது இரக்கம் காட்டுவதும் பாக்கியவான்கள் அவர் என்ன செய்வாங்க இரக்கம் பாராட்டுவார்கள். இல்லை தம்பி எனக்கு கண்டிப்பாக தந்தே அவனால் எனக்கு பெரிய எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த காரியம் பெருசு ஆனால் அது இல்லை. லேலுயா லேலுயா. வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு ஒரு வசனத்தில் அழகாய் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய காரியங்களை. லேலுயா. லூக்கா கொடுத்துறீங்கன்னா கிறிஸ்துவனுடைய குணத்தை பிரதிபலிக்க வேண்டும். லேலுயா. ஆண்டவருடைய குணத்தை என்ன செய்யணும் பிரதிபலிக்க வேண்டும். ஆண்டவரா சொல்லிட்டா லூக்கா 6:30 வசனத்தில் இருந்தால், அதுக்கு முன்பு தான் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது எடுத்து வாசிப்போம். லூக்கா கையில் வச்சுக்கலாம். நீதிமொழியில் 3:23 27:28 நீதிமொழிகள் 3:27-28 நன்மை செய்யும்படி நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது நன்மை செய்யும்படியா நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. உன்னிடத்திலே ஒரு பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி உன்னிடத்தில் வருகிறவனை நோக்கி நீ போய் திரும்பவா நாளைக்கு தாரேன் என்று சொல்லாதே என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். விசுவாசியில் ஆண்டவருடைய வசனத்தை வாழ வேண்டும். லேலுயா. சும்மா வெறுமனே நம்ம ஆண்டு பிள்ளை ஆண்டு பிள்ளை என்று சொல்லுவது ஒரு காரியம் பெருசு இல்லை. சபைக்கு வருது வந்துட்டு சும்மா சும்மா ஜெர்மனி போகிறது உங்களுடைய ஆவியில் ஒரு மாற்றம் ஏற்படாமல் இருக்கிறது இல்லை. ஆண்டுகளில் வசனத்தின்படி உங்களுடைய குணநலன்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். வசனத்தின்படி உங்களுடைய குணநலன்களை மாற்றிக்கொண்டால் அது யாருடைய குணநலன்கள் சொன்னால் ஆண்டவர்களில் உள்ள குணநலன்கள் இல்லையிலோயா. ஆனால் சொல்லியிருக்கார் நன்மை செய்ய திராணி இருந்தால் திராணி திராணி இருந்தால் உன்னால் முடியும் என்று சொன்னால் அதை செய்யாமல் இருக்கவே கூடாது. அதான் வசனம் சொல்லுகிறது. உலகத்தில் பொருள் இருக்கையில் ஒருத்தர் வந்து கேட்கிறான் உனக்கும் அந்த ஒரு ஒரு முக்கியமான தேவையில்லை சும்மா இருக்கு இல்லையிலா. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்து கேட்குறான்னு சொன்னால் அந்த கேட்குற பொருள் ஒன்று இருந்தால் பணமும் இல்லை வேறு ஏதோ இல்லையிலா இதுக்கு வச்சுக்கிட்டு நாளைக்கு வா தாரே நாளைக்கு பார்ப்போம் அனுப்பக்கூடாது அனுப்பக்கூடாது இல்லையிலா. இதைத்தான் ஆண்டவர் சொல்லி வைத்துட்டுருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் லூக்காக சொல்லப்பட்டிருக்கிறது நல்லா தெரிய தெளிவாக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 6:30 சொல்லப்பட்டிருக்கிறது உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு உன்னுடைய எடுத்துக்கொள்ள இடத்தில் அதை திரும்ப என்ன செய்யாத கேளாதே என்று சொல்லப்பட்டு உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு இல்லையிலா. சில பேர் அவங்க கொடுத்தா இந்த பணம் தப்பான இடத்துக்கு போகும் தப்பாக உபயோகிப்பார்கள் என்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சால் அவனுக்கு பார்த்து என்ன செய்யணும் கொடுக்காமல் உனக்கு ஞாபகத்தை எனக்கு யூஸ் பண்ண வேண்டும். மற்றபடி அவன் சொல்லியிருக்கிறார் உனதில் கேட்குற எவனுக்கும் கொடு உனதில் கேட்குற எவனுக்கும் கொடு சொல்லியிருக்கிறேன். அது மாத்திரம் அவர்கள் கொடுக்கும்போது சில பேருக்கு என்ன விதமான ஒரு மனநிலை இருக்க வேண்டும் இல்லையிலா. இல்லை கவனம் கவனிக்க யார் பேச வேணாம். கொடுக்கும்போது என்ன விதமான மனநிலை இருக்க வேண்டும் கொடுக்கும்போது ஒரு மனநிலை இருக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது வசனத்தின் படி கடன் கொடுக்கும்பொழுது ஒரு மனநிலை இருக்க வேண்டும் வசனத்தின் படி. அது என்ன விதமான மனநிலை என்று சொன்னால் நல்லா விசுவாசி இல்லை கவனம் கவனிக்க வேண்டும் கவனம் கவனிக்க வேண்டும் நல்லா 33 உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. ஹல்லேலூயா. அப்ப பாவிகளும் அப்படி செய்கிறார்கள் சொன்னால் அப்ப கண்டிப்பாய் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் பாவிகளுக்கும் என்ன செய்யணும்? கொடுக்கும்போது ஒரு வித்தியாசமான மனநிலை எடுக்க வேண்டும். பாவி ஒரு மனநிலை கொடுத்தான்னு சொன்னால் நீ வேற மனநிலையில கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீ வேற மாதிரியான காரியங்களை செய்யணும், காண்பிக்க வேண்டும். அது எது நல்லா வேணாம் எடுத்து ஆசிர்வதிக்கிறார். திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? ஆனால் அழகாக சொல்லுகிறார், திரும்ப தங்களுக்கு கொடுக்கும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. ஹல்லேலூயா. என்னுடைய வசதி, திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? ஆனால் சொன்னார், பலன் இல்லையே சொல்றாரு, நீங்கள் கொடுத்த பணம் மட்டும் வரும், நல்லா கவனம் வரணும். ஹல்லேலூயா. நீங்கள் திரும்ப கொடுப்பாங்கன்னு நம்பி கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த பணம் மாத்திரம் உங்களுக்கு மறுபடியுமாய் வரும், உங்கள் பணம் வராமல் இருக்காது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் சொல்லப்பட்டிருக்கிறது, திரும்ப தங்களுக்கு கொடுக்க முடியாது பாவியலும் பாவியலும் கடன் கொடுக்கிறார்களே. கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் செய்யுங்க, கடன் கொடுங்கள் என்று ஆலோசனை இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாமல் அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உன்னதமானவருக்கும் நீங்கள் எப்படி இருப்பீங்களா? எப்படி இருப்பீங்க? பிள்ளைகளாக இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் என்ன செய்கிறாராம்? நன்மை செய்கிறாரே. அடுத்த சொல்லப்படுகிறது, ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ என்ன காரியம்? இதெல்லாம் வந்து ஒரு பிரயாசப்படுது ஒரு லிஸ்டில் வரும். ஹல்லேலூயா. கைமாறு கருதாமல் ஒரு கடன் கொடுக்குதுங்கும்போது ஒரு சாதாரண மனநிலை இல்லை. நல்லா கவனம் கவனிக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா கஷ்டப்படுகிறோம், கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், வேர்வை செம்புகிறோம், கடினமாக உழைக்கிறோம். அந்த பணத்தை கொண்டு போய் ஒருத்தங்க வந்து ஒரு ஏழையோ ஒரு யாரோ ஒரு கஷ்டம் இருக்கும்போது அவங்க வந்து கேட்கும்போதும் இல்லை நம்மளாக விரும்பி அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அது வந்து ஒரு சாதாரண ஒரு பணம் அல்ல. நல்லா கவனம் கவனிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் கஷ்டப்பட்டு உழைத்தது, நம்முடைய பிரயாசம் அது இருக்கிறது. அப்போ கண்டிப்பாக இங்கே கொடுக்கிறது என்பது ஒரு பிரயாசப்பட்ட ஒரு பணம். ஹல்லேலூயா. ஏழை கொடுக்குறதுனா என்ன என்ன பணம்? சாதாரண பணம் அல்ல. யாருக்கும் நீ இலவசமாக இலவசமாக கொடுக்க போகிறதில்லை, நீங்கள் கஷ்டப்பட்ட பணம். அப்போ என்ன இருக்கிறது? கொடுப்பதில் என்ன இருக்கிறது? என்ன இருக்கிறது? பிரயாசம் இருக்குது. பிரயாசம் இருக்குது. இந்த பிரயாசத்தை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? மறக்கவே மாட்டார். இந்த பிரயாசத்தை தான் ஆண்டவர் கொர்நேலி வாழ்க்கையில் நினைவு கொடுத்தார். அவன் தானதர்களை செய்கிறவனாய் இருந்தான், அவனை பணங்கள் எல்லாம் கொடுக்கிறவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. இங்க இந்த வசனம், இந்த வசனப்படி ஆண்டவர் பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய ஒரு மாநிலம் என்ன சொன்னா, திரும்ப கொடுப்பார்கள் என்று நீ கடன் கொடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா. ஹல்லேலூயா. அதே மாதிரி யாரும் கடன் கொடுக்கிறதா? பாவிகள் கடன் கொடுக்கிறார். என்ன மனநிலை வேண்டும்? என்ன மனநிலை இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்குரிய மனநிலை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கொஞ்சம் நிறைய பேர் ஏற்றுக்கொள்வது கஷ்டம். ஹல்லேலூயா. நிறைய பேர் ஏற்றுக்கொள்வது கஷ்டம். இந்த மாதிரி காரியத்தை நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஆண்டவருடைய ஆண்டவர் விரும்புகிற ஒரு பாத்திரமாய், ஆண்டவர் விரும்புகிற ஒரு மனநிலை உள்ளவர்களை மாற வேண்டும் என்று சொன்னால் இதை ஏற்றுக்கொள்ள ஆக வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நீங்கள் படுற எந்த பிரயாசத்திற்கும் என்ன ஒன்று பலன் உண்டு. ஹல்லேலூயா. நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஏழையை கொடுக்குறீங்க, அவர் உங்கள் பணத்தை திரும்ப தரவில்லை என்று சொன்னால் அதை அவங்க யார் தர போகிறது? யார் தர போகிறது? யார் தர போகிறது? ஆண்டவர் நிறையா தருவார், நிச்சயமே தருவார், எந்த மாற்றமே இல்லை. ஹல்லேலூயா. அதான் சொல்லுகிறார், கைமாறு கருதாமல் இருக்குமே, அவங்க திரும்ப வரும் இந்த பணம் கண்டிப்பாக திரும்ப வந்துடும், அந்த நினைவுகளை கொடுக்காத எதிர்பார்க்கலாம். இல்லை காணா கவனிங்க. ஹல்லேலூயா. என்ன செய்யலாம்? அப்படி எதிர்பார்க்கலாம் சொல்லி திரும்ப கொடுப்பார்கள் என்று நினைத்துன்னு சொல்லக்கூடாது. எதிர்பார்ப்பு கூட என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. கத்திரி வந்து ஒப்பு கொடுத்து போயிடும், ஆண்டவர் நான் கொடுக்குறேன், இவங்க நாமத்தில் நின்று செய்கிறேன், கொடுக்க வசனம் கொடுக்குறேன். ஹல்லேலூயா. நீர் எனக்கு தருவி, நீர் எனக்கு தருவி. ஆண்டு உங்களுக்கு நிறையா தருவார், ஆண்டு நிறையா தருவார். நீ நிறைய பேர் சரியான வேலை இல்லாமல் நிறைய பேர் நிறைய பேர் நாங்கள் கஷ்டப்படுற காரியங்கள் நிறைய பேர் என்ன காரணம்னா அந்த ஆண்டவனுடைய அந்த மைண்ட் செட்ல வரலை. லேலோயா விசுவாசம் என்ன செய்ய போகணும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆண்டவர் எல்லா காரியங்களிலுமே சரியானதாக இருக்க வேண்டும், சரியாக இருக்க வேண்டும். லேலோயா அப்போ என்ன செய்ய வேண்டும், கண்டிப்பாக விசுவாசிகள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், திரும்ப கொடுப்பார்கள் என்று நீங்கள் நம்பி கடன் கொடுத்து கொடுத்தால் உங்களுக்கு என்ன இல்லை, வசனம் சொல்லுறது உங்களுக்கு என்ன இல்லை, பலன் இல்லை என்ன சொல்லுறது, பலன் இல்லை. அப்போ ஆண்டர் கொடுக்கும் பொழுது ஏழைகள் கொடுக்கும் பொழுது சில குணநலன்கள் இருக்கணும், அதே சமயத்தில் கொடுத்த பின்பதாகவும் நீ கொடுக்கும் போது இருக்கிற குண ஒரு நல்ல குணத்தை காட்டிலும், அல்லேலூயா, நீங்கள் கொடுக்கும் போது இருக்கிற நல்ல குணத்தை காட்டிலும் நீங்கள் கொடுத்த பின்பதாக அதை காண்பீர குணம் தான் கர்த்தர் என்ன செய்கிறார், பெரிய ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். அல்லேலூயா. அதில் விசுவாசிகள் விசுவாசியில் நீங்கள் ஒரு கடன் கொடுத்துக்கிட்டால், நீங்கள் விசுவாசியில் வேற ஒருத்தன் கூட கடன் கொடுத்துட்டா, அல்லேலூயா, நீங்கள் என்ன விதமான ஒரு மனநிலை காண்பிக்க வேண்டும் சொன்னால் இரக்கத்தை காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா, இரக்கத்தை காண்பிக்க வேண்டும். சில புறஜாதிகள் இருக்கிறாங்க, ஒரே ஒரு வார்த்தை தான், இல்லை பிறந்ததுன்னா போயிருக்கிறாங்க. புறஜாதிகள் பாவி இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாதவர் இல்லையா. ஆனால் விசுவாசியுடைய சிந்தனையை பார்க்கும்போது சில பேர் அப்படியே தொங்கி கொண்டிருக்கிறார்கள், தொங்கி கொண்டிருக்கிறாங்க. நீ பணம் வேணும், என் பணம் வேணும், என் பணம் வேணும். இல்லையா, உங்களை நான் சொல்ல ஒரே ஒரு காரியம் தான், வசனத்தை பாருங்க. இல்லையா, விசுவாசி பார்க்க வேண்டாம், ஊழியக்காரனை பார்க்க வேண்டாம். உங்கள் வீட்டில் ஒரு வேதம், உங்கள் வீட்டில் பைபிள் இருக்கும். அல்லேலூயா. உங்களோட ஒரு கடன் வாங்கியிருந்தான் சொன்னால் அவங்கள நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் சொல்லி, உங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று அழகாக சொல்லுகிற ஒரு வேதம் உங்கள் வீட்டில் இருக்கு. அல்லேலூயா, அதை நீங்கள் பார்க்க வேண்டும். அதில் என்ன இருக்கு நீங்கள் பார்த்தா போதும், அதில் நீங்கள் வளர்ந்தா போதும். இப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஆசீர்வாத கதவுகளை கற்று திறப்பாங்க. அல்லேலூயா, ஆசீர்வாத கதவுகளை கற்று திறப்பார். அது ஒரு பிரயாசம், பணத்தை வந்து பரவாயில்ல போயிட்டு போகிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, பிரயாசம். அது கர்த்தர் மறக்கவே மாட்டான்னு வசனம் சொல்லி, உங்களுடைய பிரயாசத்தை, உங்களுடைய பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு ஆண்டவர் அநீதி உள்ளவர் அல்லவே இல்லையா. ஆண்டு எப்படி இப்படி பண்ண வரலையா, அநீதி உள்ளவர் அல்ல. இப்போ இவன் கொடுக்க பணம் இல்லை, எனக்கு பணம் தேவைப்படுது, இவன் இல்லைன்னு சொல்கிறான், என்ன செய்யலாம், சரி பரவாயில்ல, கத்திரகை வந்துட்டு போய்விட வேண்டும். ஏன்னா போஷிக்கிறவர் யாரு, ஆண்டவர். நம்முடைய தேவை சந்திக்கிறவர் யாரு, ஆண்டவர். ஏன்னா அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, காவலை கவனித்து பாருங்கள், ஆனால் காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், இவைகளே உடுத்து வைக்கிறவர், இவைகளே போஷிக்கிறவர், இவைகளுடைய தேவையிலே சந்திக்கிறவர். உங்களுடைய தேவையை சந்தியாவது பாருங்கள், நீங்கள் அவைகளை காட்டில் காவலை காட்டில் காட்டு புஷ்பத்தை காட்டில் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், சேஷித்தவர்கள். நமக்கு ஒரு கஷ்டம் தோணும் போது, கஷ்டமா இருக்கும்பொழுது மறந்துட கூடாது. இறக்கம்னா உள்ள இருக்கு, சில கஷ்டம் காரியங்களால் நம்ம என்ன செய்ய முடியாது, காண்பிக்க முடியலையா. மற்றபடி இறக்கம் இல்லாதெல்லாம் இல்லை, இறக்கம் இல்லாதெல்லாம் விசுவாசம் இறக்கம் இல்லாத இருக்க முடியாது, இருக்கு. ஆனால் சில கஷ்டங்கள் தான் காண்பிக்க முடியாமல் இருக்கிறோம், ஆனால் அதை காண்பிக்க, அதை காண்பிக்க முடியாது, அதை காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா, இந்த விசுவாசம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அழகாக சொல்லியிருக்கிறது, உங்கள் பிதா, நீங்கள் இன்னும் பிதாவுக்கு பிள்ளையாக இருக்க வேண்டும் சொன்னால், ஆனால் அழகாக சொல்லியிருக்கிறார், உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். லேலோ, கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உங்கள் பலன் எப்படி இருக்குமா, மிகுதியாய் இருக்கும். உன்னதமானவர் நீங்கள் பிள்ளைகளாகவும் இருப்பீர்கள். அல்லேலூயா, இதுதான் அந்த விஷயம். யாருக்கு நம்ம பிள்ளைகளாக இருப்போம், எப்படி இருந்தால் நம்மளுடைய பிள்ளைகள், கைமாறு வசந்த வசந்தபடி கைமாறு கருதாமல் கடன் கொடுத்தால் நீ ஆண்டுடைய பிள்ளை. அல்லேலூயா, இந்த பணம் திரும்ப வரும், திரும்ப வாங்கிக்கோங்க. அல்லேலூயா, நீங்கள் பணம் கொடுக்குறீங்கன்னா பிரதர், நீங்கள் கொடுத்த கடன் பணம் என்கிட்ட இருக்கு பிரதர், அதை வாங்கிக்கோங்கன்னு நீ தாராளம் என்ன செய்யலாம், கண்டிப்பாக வாங்கிக்கிற வேண்டும். அல்லேலூயா. ஆனால் நல்லா கவனம் படிக்கிற வசந்தபடி வரும் என்று நினைக்காமல் கொடுக்க வேண்டும். அங்கே தான் நீங்கள் தேவனுடைய பிள்ளையை மாறுகிறீர்கள். வசந்தா அப்பொழுது நீங்கள் உன்னதமானவர்கள் பிள்ளைகளாவீர்கள். அல்லேலூயா. அப்படி யாருக்கு பிள்ளைகளாவீர்கள்? உன்னதமானவர்கள் பிள்ளைகளாவீர்கள். அப்படி ஆண்டு பிள்ளை அறிக்கை சொன்னால் நீ கண்டிப்பாக என்ன செய்யணும்? கடன் கொடுக்க விஷயத்தில் கைமாறு கருதாமல் கடன் கொடுக்க வேண்டும். இல்லையிலுமையா திரும்ப வரும் என்று நீங்கள் நினைச்சு கடன் கொடுத்தா அப்படி அதே மாதிரி யாரும் கொடுக்குறா? உங்கள் வீட்டு பகுதியில் உள்ள பாவி அப்படி தான் கொடுக்குற. அப்போ அவளுக்கு உனக்கு என்ன வித்தியாசம் இதை நான் கேட்க வரும். இதை தான் நான் சொல்ல வருகிறேன் மாட்டேன் இந்த வசனத்தின்படி. அப்போ அவளுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? அவன் அப்படி தானே கொடுக்குறான், அப்படியே அவன் தான் கொடுக்குறேன். அப்போ நீ எனக்கு பிள்ளை இல்லைன்னு லிஸ்ட்டில் வரும், நான் கவனாக கவனிக்க வேண்டும். இல்லையிலுயா. அப்போ என்ன செய்ய வேண்டும் சொன்னால், நீங்கள் கொடுக்கிறது என்பது அது ஒரு பிரயாசம். ஆண்டுக்காக கொடுக்குற பிரயாசம் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவன் செய்வாராம், திரும்ப கொடுப்பார். யாரு கொடுக்குற? திரும்ப கொடுக்க போறார். நீங்கள் ஏழைக்கு கொடுக்குறத கத்திரவங்களுக்கு என்ன இருக்கு? இல்லையா. நீங்கள் ஏழைக்கு கொடுக்குறத கத்திரவங்களுக்கு திரும்ப கொடுங்க என்ன இருக்கு? ஆனால் அதை யார் தான் கொடுக்குறா? யார் தான் கொடுக்குறா? ஆண்டவர் தான் கொடுக்குறார். ஏன்னா அவனால் கொடுக்க முடியாது. ஏழை என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. இல்லையா. இந்த விசுவாசம் நான் சொல்ல வரும் ஒரே ஒரு காரியம், நீங்கள் ஏழைக்கு கொடுக்குறது ஒரு பிரயாசம். இல்லையா. ஏழைக்கு கொடுக்குறது ஒரு பிரயாசம். ஏழைன்னு சொன்னால் விசுவாசிகள் ஒன்றை புரிந்து கொள்ளவில்லை. ஏழைன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, குடிசையில் வாழ்கிறவங்க. இல்லையா. குடிசையில் வாழ்கிறவர்கள் இவங்க தான் ஏழைன்னு நினைக்கக்கூடாது. இல்லையிலவையா. மாடி வீட்டில் நல்ல வீட்டில் உள்ளவங்களும் சில காரிய நிமித்தமாக, சில சூழ்நிலை நிமித்தமாக கஷ்டப்படுகிறவர்கள் இருக்கிறாங்க. நல்லா விசுவாசம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வீட்டை பார்த்து, அவன் ட்ரெஸ்ஸை பார்த்து, அவன் ஆடையை பார்த்து, இல்லையிலுயா. இவங்கெல்லாம் அவங்க ஏழை மாதிரி தெரியலையே, உள்ள போய் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அது உங்களுக்கு தெரியாது. இல்லையிலுயா. அவங்களுடைய கண்ணுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஒரு ரோட்டில் படுத்து கிடக்கிறவன், அந்த குடிசையில் வாழ்கிறவன், அவங்க சரியாக ட்ரெஸ்ஸு அழுக்காக போட்டு போகிறவங்க, இவங்க தான் ஏழை என்பதல்ல. இல்லையிலுயா. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கும் மாடி வீட்டில் இருந்தாலும் சில நேரங்களில் ஒரு சில பேருக்கு என்ன என்ன வந்திருக்கிறது? கஷ்டம் வந்திருக்குது. அவர்களும் ஏழை தான். உங்கள்ட பணம் வாங்கினவங்க வந்து பிரதரை பதிக்க இல்லை பிரதர் அப்படின்னா விட்டுடுங்க. சிஸ்டரை பதிக்க உங்க பணம் இல்லை சிஸ்டர் தான் வசனம். இல்லையிலுயா. அதானது வசனம். இது ஏன் வார்த்தை இல்லை? ஏன் வார்த்தை நீ நம்புறீங்க சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாதன்னு அர்த்தம். இல்லையிலுயா. என்ன இல்லை? ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்கிற அறிவு அது இல்லாதவர். அதனால் விசுவாசி ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசி விசுவாசி சகோதரர்கள் ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் பேசணும். ஒருத்தர் வந்து என்ன சொல்லணும்? தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லையிலுவையா. எதை சொன்னவர்கள் ஏழைகளுக்கு நீங்கள் கொடுப்பதை காட்டிலும், கொடுக்கும்போது இருக்கிற மனநிலையை காட்டிலும், நீங்கள் ஒருத்தருக்கு உதவி செய்யும் போது இருக்கிற மனநிலையை காட்டிலும், இல்லையிலுயா, அதற்கு பின்புதாக இருக்கிற மனதில் என்ன செய்யணும்? அதிகமாய் தேவனுக்கு உகந்ததாய், தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். இல்லையிலுயா. அதை விசுவாசி புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் நீங்கள் கொடுப்பது என்பது பிரயாசம். அந்த பிரயாசம் என்ன உண்டு? கண்டிப்பாய் பலன் உண்டு என்பதை விசுவாசி ஒரு நாள் மறந்து போகவே கூடாது. இல்லையிலுயா. இதுவரை எத்தனையோ பிரயாசங்களை பார்த்துருக்கிறோம். ஆண்டவர் பிரயாசப்படுவது எப்படிப்பட்ட காரியம்? அது பிரயோஜனத்தை கொண்டு வரும். இல்லையிலுயா. அதில் முதல்ல பிரயாசப்பட வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால் ஜெபத்தில் பிரயாசப்படுவது. ரெண்டாவது எதில் பிரயாசப்படலாம்? வேத வாசிக்கிற காரியத்தில் உங்கள் பிரயாசத்தை காண்பிப்பது. மூன்றாவது ஒரு காரியம் பரிசுத்தமாய் வாழ்ந்து ஒரு பிரயாசம், ஒரு வைராக்கியம். நாலாவதாக ஊழியம் செய்கிற காரியத்தில் பிரயாசம். ஊழியம் செய்கிற காரணம் போது அது ஆண்டவர் வேலை செய்கிற ஊழியம், அப்புறம் மனிதருக்கு செய்கிற ஊழியம், சபைக்கு செய்கிற ஊழியம் இருக்கிறது. ஐந்தாவதாக என்னது? தேவனுக்கு கொடுக்கிற காரியத்தில் பிரயாசம். போனவரை பார்த்து தேவனுக்கு நேரடியாக கொடுக்கிறதுக்காக பிரயாசம் பார்த்தோம். இன்றைக்கு மனிதருக்கு கொடுக்கிற காரியத்தில் பிரயாசம். இல்லையிலுயா. இன்னும் ஒரு பிரயாசம் இருக்குது, அது அடுத்த வாரம் பார்க்கணும். இல்லையிலுயா. கத்திரமா ஆசிரியர் எல்லாம் இருந்திருக்கும்.